அல்லீளம் பூவோ இல்லி முளம் தேனோ, அல்லீளம் பூவோ இல்லி முளம் தேனோ, தெங்கில நீரோ தேன்மொழியோ மண்ணில் விரிஞ்ச நிலாவோ, அல்லீளம் தேனோ, தெங்கில நீரோ தேன்மொழியோ